శ్రీమన్నూతన రంగనాహరిత్రాడబ్దాత్మవిద్యాలయం శ్రీమన్నూతన లక్ష్మణహరిత్రసంప్రాప్త తుర్యాశ్రమం శ్రీవాసేంద్రకటాక్ష సంతరసుదా లక్ష్యాత్మయోగాంక్షితం శ్రీమన్నూతన వాగధీశయమినం భక్త్యాశ్రయామో గురు నవ్యవాగీష యోగీంద్రాయాస్య వరదేవినం బ్రహ్మతంత్ర స్వతంత్రాహర్యం పచామ స్వాత్మసంపదం యస్య వాగ్వృద్ధి పర్యంతా ఇతి రాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం అయగ్రీవమహం ప్రపద్యే. సభాయై నమః. ఆస్తిక అన్బర్గల్ ఎల్లోరుకుం அடியேனுடைய பிரணாமங்கள். சுவாமி தேசிகனாலே ஏற்றப்பட்ட வைராக்கிய பஞ்சகம் என்கின்ற ஸ்தோத்திரத்தில் இன்று நாம் கடைசி ஸ்லோகத்தை அனுபவிக்க இருக்கின்றோம். இந்த வைராக்கிய பஞ்சக ஸ்தோத்திரத்தின் உபன்யாசமானது இன்று கடைசி நாளாக இருக்கின்றது. இந்த தினத்தன்று பார்க்க இருக்கக்கூடியதான ஸ்லோகம் சுவாமியினுடைய வைராக்கியத்தை பறைசாற்றுவதுடன் எப்பேற்பட்ட உயர்ந்ததான ஒரு தனமானது சுவாமியினிடத்திலே இருக்கின்றது என்பதை அவர் சாதித்து காட்டுகின்றார். நாஸ்தி பித்ரார்ஜிதம் கிஞ்சித் நமயா கிஞ்சித் அர்ஜிதம் அஸ்தி மே ஹஸ்தி சைலாக்ரே வஸ்து பைதாமஹம் தனம். நாஸ்தி பித்ரார்ஜிதம் கிஞ்சித் நமயா கிஞ்சித் அர்ஜிதம் அஸ்தி மே ஹஸ்தி சைலாக்ரே வஸ்து பைதாமஹம் தனம். சம்ஸ்கிருதத்தில் ஒரு நீதி ஸ்லோகம் இருக்கு. உத்தமம் ஸ்வார்ஜிதம் வித்தம் மத்தியமம் பித்ரார்ஜிதம் அதமம் ஹி பிராத்ருவித்தம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இதுல ஸ்வதா நம்மால் சம்பாதிக்கப்பட்டதாக இருக்கக்கூடியதான வித்தம் உத்தமமான வித்தம். வித்தம்னா தனம் நடத்தம். மத்தியமம் பித்ரார்ஜிதம் இது மத்தியமத்வேனு பரிகணித்தம். பித்ரார்ஜிதம் என்பது அப்பாவால் சம்பாதிக்கப்பட்டதான தனத்தை கொண்டு நாம் ஜீவிப்பது என்பது பரவாயில்ல, மத்தியமான ஒரு விஷயம். அதமம் பிராத்ருவித்தம், அண்ணா சம்பாதிக்கிறார், அண்ணாவுடைய சம்பாத்தியத்தில் நம்முடைய ஜீவனம் சென்று கொண்டிருக்கின்றது அப்படின்னா அது கூடாது. இதுக்கு மேலேயும் அந்த ஸ்லோகத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருக்கா, ஸ்திரீவித்தம் அதமாதமம் அப்படின்னு இருக்கு. பெண்கள் வரதட்சணையாக கொண்டு வந்த தனம் இருக்கு, அது கூடவே கூடாது என்பதாகவும் ஸ்லோகம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி உத்தமமான ஒரு தனத்தை பற்றி சுவாமி தேசிகன் இந்த இடத்திலே சாதிக்கின்றார். இதுல மே பித்ரார்ஜிதம் கிஞ்சித் நாஸ்தி, என்னுடைய அப்பாவால் சம்பாதிக்கப்பட்டதான தனம் சிறிதும் இல்லை. நமையா கிஞ்சித் அர்ஜிதம், என்னால் சம்பாதிக்கப்பட்ட தனமும் ஒன்னும் சம்பாதிக்கப்படல, அதுவும் ஒன்னும் இல்லை. ஆனால் எனக்கு ஒரு உத்தமமான தனம் இருக்கு. எந்த தனம்? அஸ்திமே ஹஸ்தி செயலாகிறே, அத்திகிரியனுடைய சிகரத்தில் என்னுடைய பாட்டனாரால் சம்பாதிக்கப்பட்டதான ஒரு தனம் இருக்கு. பாட்டனார் அப்படின்னு பிரம்மாவை சொல்றார். இந்த இடத்துல பிரம்மா சம்பாதித்த தனம்தானே அத்திகிரி அருளாள பெருமாள். அந்த அத்திகிரி அருளாள பெருமாள் என்கின்ற உயர்ந்ததான ஒரு தனம் என்னிடத்தில் இருக்கின்றது. சத்ருமுக பிரம்மா யாகம் பண்றார். அந்த யாகத்தை அழிப்பதற்காக வேகவதி நதியாக ஓடி வருகிறாள். அவளை தடுத்து நிறுத்தி யஜ்ஞத்தை காப்பாற்றுகிறார் வரதராஜன். அப்படிப்பட்ட பைதாமகம் தனம், நான் புதையலாக பெற்ற தனம் இருக்கும் பொழுது வேற ஒரு தனம் எனக்கு எதுக்கு, எந்த தனமும் எனக்கு தேவையில்லையே அப்படின்னு சாதிக்கிறார் எம்பெருமான் வரதனுக்கு. அதனால்தான் வரதராஜ பஞ்சாசத்துல சொல்லும் பொழுது கூட வைகுண்ட வாசேபி நமேபிலாஷா அப்படின்னு சொன்னார். அந்த அளவுக்கு எம்பெருமான் வரதன் மீது சுவாமி தேசிகனுக்கு அப்படி ஒரு ஈடுபாடு. தேசிக பிரபந்தங்கள்லயும் நம்மளால அனுபவிக்க முடியும் இந்த விஷயத்தை. திவ்ய தேசத்து எம்பெருமானை அர்ச்சாமூர்த்தியே என்னுடைய தனம் அப்படின்னு சொல்றது, அவருக்காகவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், அவரை நம்பியே என்னுடைய ஜீவனம் அப்படின்னு சொல்றது பரமகாந்திகளுடைய ஒரு அவஸ்தை. சுவாமிக்கு எப்படி இப்படிப்பட்டதான ஒரு பரமகாந்தி நிலையானது ஏற்பட்டதாக காட்டிக் கொடுக்கிறாரோ, அதுபோலவே இந்த வைராக்கிய பஞ்சகம் என்கின்ற ஸ்தோத்திரத்தை படிக்கக்கூடியவர்களுக்கும் அந்த நிலைமையானது வாய்க்கட்டும் என்பது இங்க பலஸ்ருதி. அதற்கு சமமான ஒரு நிதி அப்படின்றது கிடையவே கிடையாது. பிதாமகன்னா பிரம்மாவுக்கு பேர். நாராயணன் நான்முகனை படைத்தான், நான்முகன் தான்முகனாய் சங்கரனைத்தான் படைத்தான் அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு. வேதாதி பிரமாணங்கள்ல ஆழ்வார் திருவாக்குகள் மூலமாகவும் பிரம்மாவை படைத்தது பெருமாள் அப்படின்னு தெரிகிறது. பிரம்மா நம்மளை போல ஒரு சிருஷ்டிக்கப்பட்ட பதவியை உடையவன், அவ்வளவுதான். இப்போ சில கருத்துக்கள்லாம் அதுல சொல்லப்படுறது பிரம்மாவுக்கு சாபம் ஏற்பட்டது அப்படின்லாம். ஆனால் பிரம்மா பாட்டனார் அப்படின்னு பல இடங்கள்லயும் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரங்கள்ல. அமரகோஷமே அதை தெரிவிக்கிறது பிதாமகன் அப்படின்னு. ஆகையினால வஸ்து பைதாமகம் தனம், என்னுடைய பிதாமகருடைய தனமானது எனக்கு இருக்கின்றது அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த இடத்துல சாதிக்கிறார். இதோட இந்த வைராக்கிய பஞ்சக உபன்யாசமானது பூர்த்தியானது. அடுத்த ஸ்தோத்திரத்துல நாம் சந்திக்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.